பேரழகி என்றேதான் பெண்ணவளை சொன்னாலோ, சூரியனை பிற என்று சொல்லுவதை போலாகும். என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான், அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா. என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். அழகை கூட்டி விடுது பார்வைக்கு பட்ட இடம் அங்கும், பார்க்காமல் விட்ட இடம் எங்கும், பாதாமின் வண்ணம் அது பொங்கும் கண்களுக்குள் சுடுதே. ஒரு 500 நாளான தேனானது அவள் செந்தூரம் சேர்கின்ற இதழானது. என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். சேர்ந்த அழகி அவள் தான். மின்காந்தம் போல ஒரு முகம், ஊசிப்பூ போல ஒரு இடை, தண்ட தூண் போல ஒரு உடல் கொண்ட மங்கை அவள் தான். அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான், அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா.